ఓం మహాదేవ్యై చ విద్మహే విష్ణుపత్నే చ ధీమహి తన్నో లక్ష్మీ ప్రచోదయాత్. పరాశర భట్టార్యః శ్రీరంగేశ పురోహితః శ్రీవత్సాంగతః శ్రీమానే శయతే మేస్తు భూయతే. పరాశర భట్టరుడియ శ్రీ గుణరత్న కోసం అనుభవించినవరం 11వ శ్లోకం ఆచి. போன ஸ்லோகத்தில் எத்தனையோ மதங்கள் பிராட்டு கடாட்சிக்கு இலக்காகாதவர்கள், அதனால மோட்சமாகுன்னு தெரியலவான். ஒவ்வொரு மதத்தை ஆரம்பிச்சுட்டான், வேதத்தை ஒத்துக்காத மதத்தை ஆரம்பிச்சான், வேதத்தை ஒத்துண்டுவா போனதான் அர்த்தம் சொன்னான். ஆனா பரமபதம் போறதுக்கு சரியான வழி கண்டுபிடிக்கல. பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்துதான் நமக்கு மோட்சம் தரக்கூடலாம். லட்சுமி நாராயணா அழகான ராமாஜ மதத்தை நம்ம வந்திருக்கோம், அழகான பெருமாள் பிராட்டி ஆச்சாரிய பரம் நம்ம வந்திருக்கோம், அதனால மோட்ச மதம் நமக்கு கிடைச்சிருக்கு. காமாஜ மதம், காமாஜ தரிசனம், இது தெங்கலை வலைகளை பிரிவுகள் இருந்தாலும் மதபேதம் இல்லைனர். சமுதாய பரிசுத்தின் கந்த தேசிகன் யோஜனாபேதமே உள்ளது, அர்த்தத்தை கொஞ்சம் மாற்றி பண்ணிக்காம தவிர இவா ரெண்டு பிரிவுல மதபேதமே கிடையாது. ஒரே மாதிரி தரிசனம் தான் ராமாஜ தரிசனம். இப்படி சாருவாக்கால், ஜெயினால், பௌத்தால், நையாயிகள், சாங்கியால், அத்வைதிகள் பல பேர் மோட்சத்துக்கு வழிகாட்டாமல் ஜனங்களை குழப்பி திசை திருப்பி விட்டு அவாளம் கட்டி அப்படி போயிட்டா என்ன பண்றதுன்னு சொன்னார் பகவான். நக்ஷணம் ஆசன்னு, நக்ஷணம் லட்சிய மாசன்னு பெருமா பிராட்டியோட நோக்கவா பேர்ல போயிடாதான் என்ன பண்ண முடியாது. அதுதான் நமக்கு எல்லாம் நல்ல அதிர்ஷ்டம். நம்ம பிராட்டியோட சம்பிரதாயத்தில் வந்திருக்கோம். 12வது ஸ்லோகத்தை அனுபவிக்க போற. மனசி விலசதாக்ஷ்ணா பக்தி சித்தாஞ்சனேன சுதிசிலசினகூடம் லக்ஷ்மி தேவி க்ஷமாணாஹாம் நிதிமிவ மகிமானம் புஞ்சதேயேபி தன்யாஹ அது பகவதி தெய்வீம் சம்பதம் தேவி ஜாதாஹாம். விளையாட்டு கூப்பிடுறார், அங்கெல்லாம் பெருமைப்படைச்சவாள். சித்தர்களுக்கால மை போட்டு பார்த்தா அவளுக்கு எல்லாம் தெரியும். பிராட்டியுடைய மை, பெருமாளுடைய மை, கருப்பனுடைய மை நமக்கு தெரிஞ்சது, மோட்சம் போற வழி தெரிஞ்சது. அதனால அப்பேற்பட்ட கண்ணால கடாட்சிக்கு மனம் வேதங்கள் ஒளிஞ்சிருக்கு. அது வாஸ்தவமான அர்த்தம் மை போட்டதான் தெரியுது. அதுதான் பெருமாள் பிராட்டி பூர்வாச்சாரியர்கள். வேதாந்தங்களை மறைஞ்சிருக்கு பொருமா. அதனால அவள் தெய்வீம் சம்பதம் அப்பி நல்லொழுக்கெல்லாம் அவளுக்கு வரல, நமக்கு வந்தது. ஜாதாகா நனு புதையில கண்டுபிடிச்ச மாதிரி நம்ம வந்திருக்கு அப்படி சொல்லக்கூடிய இடம் இது. சத்யதா ஹிரண்யபதி மக்ஷேத்ரக்யா ஜீவனை பத்தி ஆத்மாவது தெரிஞ்சுக்காதவாள் புதையில தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஹிரண்ய நிதி ஹிரண்யவர் நாம் ஹரிணியும் வேதத்துல மறைச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த பொன் என்று சொல்லக்கூடிய லட்சுமி தெரிஞ்சுக்கிறது. உபரிக்கு போய் சஞ்சரந்தோ வினவெந்தேயு ஒரு புதையல் இருக்கு, உள்ள இருக்குது அவனுக்கு தெரியுமா, ஜனமா அது மேல் நடக்கிறான் போறான் வரான், உள்ள பொறியலுக்கு தெரியறது இல்லை. ஏவமே விமா பிரஜா அகரகா புருஷயானா புருஷாயணா பெருமாளை தெரிஞ்சுக்கிறது இல்லை, பிராட்டி தெரிஞ்சுக்கிறது இல்லை, வேதத்தை கையிலேயே வச்சுருக்கான், என்ன புரியணும். சதி சம்பத்தியன விதுகு சதி சம்பத்தியாமகி அடுத்தேனையை பிரச்சு உடாகன இரண்டா பிராட்டி தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஸ்ரீசுக்த பாஷ்யம் அஞ்சீர் எழுதினர், இதெல்லாம் எழுதியிருக்கிறது. மனசா விலசி பக்தி சிந்தாஞ்சனேன அக்ஷணம் பெருங்கனால் தெரியுமா, தினமும் நடக்கிறான். ஒரு சித்தர் வரான், கீழே இந்த பூமி கீழே புதையல் இருக்கிறான், அவனுக்கு எப்படி தெரியுது, அவன் சித்தம் பண்ணி ஒரு மைய தயார் பண்ணான் தடவிக்கிறான் தெரியுது. மந்திர சாஸ்திரங்கள்ல எவ்வளவு விஷயங்கள்லாம் இருக்கு, ஒரு வௌவாலை குளத்தி சாம்பல் பண்ணி ஏதோ பண்ணி பண்ணுவாளாம், அது சித்தாஞ்சனம் பேர். அப்படி அது போட்டா உள்ளுக்கு தக்கு தெரியும். தேசியம் நியாய சித்தாந்தம் சென்ற நியாய தத்துவத்தை நையாயிகள் சரியாக கையாளாதால அதில் கொஞ்சம் மாற்றம் பண்ணி சுத்தம் பண்ணார். நியாய பரிசுத்தி நியாய சித்தாந்தனம் அது நமக்கெல்லாம் கண்ணுக்கு மை போட்டு இப்படி நியாயத்தை சொல்ல பண்ணார் இல்லையோ. சித்தாந்தனம் சித்தர்களாலே பண்ணக்கூடிய ஒரு மை நமக்கு மனசு தெரியுது. மனசு விலசிதம் விலசதா பக்தி சிந்தாஞ்சனே நக்ஷணம் என்ன மைய போட்டு பார்க்கணும், பக்தின்ற மைய போட்டு பார்க்கணும். வேதாந்தங்கள்ல அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. வைகுண்டம் போனா மோட்சம் போலாம் திரும்பி வருவானா சொல்லப்பட்டிருக்கு. 32 பிரதான வித்தியும் 40 வித்தியும் போல வித்தி எது சொல்லப்பட்டிருக்கு. முப்பது பிரம்மசூத்திரத்துல 30 வித்தியை கையாள்ற 30 வித்தியை 32 வித்தியை எங்க சொல்லப்படுறது? உபநிஷத்துல வேதத்துல வேதாந்தங்களை சொல்லப்படுறது. ஒவ்வொருத்தர் அந்த உபாசனம் பண்ணி மோட்சம் போறான். அது போறாலும் நியாச வித்தியும் ஒண்ணு சரணாகதி, அதாவது மோட்சம் போறலாம் சொல்லி முடிக்கிறார். சுவிசுத்தேன விசுத்த மனோகிராக்கியா, எப்படி எப்படி கை மையினை எப்படி இருக்கணும், சித்தம் பண்ணணும், தயார் பண்ணணும், அதுக்கு வேண்டிய விதிமுறைகளை கடைபிடிக்கணும். நமக்கு என்ன பெருமாள் பெருமாளை அடையணும்னா எந்த மை போர்க்கு பண்ணணும்? விசுத்த மனோகிராக்கிய, மனசு சுத்தம் பண்ணிக்கணும், காமக்கோயில் இல்லாத இருக்கணும். ராகாதி உசிதேஜித்து நாஸ்பதி மதுசூதனஹாம் நவத்தாதி ரதிம்ஹம்ச கதாசிதி கர்தமாம்பசி. ராகங்கள் பற்றுகள் இருக்கக்கூடாது நம்ம மனசுல. விசுத்தேன மனசா அப்படி எம்பெருமான அடையணும். விசுத்தேன மனோகிராக்கியா, பரமாத்மா விஷயம் அவர் சுத்தமாயிருந்து பக்தியோட விஷயத்தை தெரிஞ்சுட்டு அப்படி உபநிஷத்தை தெரிஞ்சுட்டு பார்க்கணும். ராகாதி தூஷிதே சித்தே நாஸ்பதி மதுசூதனஹாம் காமக்ரோதாதி அசுத்தங்கள்லாம் இருந்தா பகவான் நமக்கு இலக்காக மாட்டான். சுத்தமாக்கணும் முதல்ல. அம்சம் இருக்க குட்டையில போய் நீந்துமா, அது ரொம்ப ரொம்ப சுத்தமானது. அந்த ஹம்ச பட்சியானது சுத்தமான ஜலத்துல தான் போய் வாழும். அதே மாதிரி நபத்னாதி ரதீம் ஹம்ச கதாதிதி கத்தமாந்தி, விருப்பு விருப்பு தான் இருக்கக்கூடாது. ஆகா ஜபேதம் ஹிருதயம் ஒன்று, வாக் அதிர்ஷ்டா அருதாதினா ஹிம்சாதரித காயா கேசவாராதனம் திரயம். கேசவனுக்கு ஆராதனம் பண்றது மூணு விதம்னர். முக்கரணங்களாலே அவன் ஆராதனம் பண்ணணும். முக்கரண சுத்தி வேணும். முக்கரண சுத்தி என்ன? முதல்ல மனசுத்தி ஹிருதயம். ராகா ஜபேதம் ஹிருதயம், விருப்பு வெறுப்பு தோஷங்கள் இந்திரியங்கள் சாபம் இதெல்லாம் இல்லாத ஒரு மனசு. அப்புறம் வாக்கு அனுதாதினா, பொய் சொல்றது குறை சொல்றது கோல் சொல்றது இல்லாத சுத்தமான வாக்கா இருக்கணும். மனசாச்சு வாக்காச்சு. காயம் இன்னொருத்தர் ஹிம்ச பண்ணாத இருக்கணும். இப்படி மூணு விதமான விஷயத்தினாலே கேசவாராதனம் திரயம். அப்புறம் துன்பம் விளைக்கக்கூடாது. அதனால இப்படிதான் தெரிஞ்சுட்டு பக்தின்ற ஒரு மைய போட்டு பார்க்கணும். எப்படி அந்த சித்தனுக்கு மைய போட்டு பார்த்தாக்கே புதையல் தெரியுதோ, பகவான் தெரிஞ்சுக்கணும்னா பக்தி செஞ்சானேன்னு அக்ஷணம். தேசியம் சொல்ற போது சொல்றார், விஷ்ணு தர்மங்கள்லாம் சொல்றது, சவுனகர் சொல்றார், சித்தாஞ்சலமிவ சாமம் தவசனம் நிஜபரிவோதனே சுக்ஷிபந்த அச்சுத லக்ஷ்மி நிவாசம் நித்திய நிகூடம் நிதிமவு பசியந்தி துவாம். சித்தாஞ்சலிமவ சாமம் தவசனம், பெருமாவளி திருமையில் இருக்க கருப்பு. நம்மளால என்ன கருப்பு சொல்ல, நம்ம கருப்பு எல்லாம் கருப்பு விவரிக்க முடியாது. ஒருத்தர் மயில் தொகையினர், ஒருத்தர் மேகம்னார், ஒருத்தர் வண்டுனர், எப்படி உன் கருப்பு விளைக்கிறது தெரியாது. ஏதோ கருப்புன்னு சொல்லலாம். பகவான் சியாமன், யஜ்ஞோவை விஷ்ணு, விஷ்ணு என்பவன் கருப்பான இந்த புகை யஜ்ஞன்னா புகை வரும், கருப்பா தான் இருக்கும். கருப்பா மயமா இருக்கக்கூடிய யஜ்யத்தார ஆறாமன் கூட சியாமன். சியாமமே வகி பிரஜாபதே சியாமா ஏகரூபா பவந்தி. ஒரு சதுர்பித்த சதுர்பிஷ, ஒரு 17 அக்ஷரங்களால் அவன் யாகத்தை ஆராதிக்கிறோம், அவன் தான் யஜ்யம். துவாபியாம் புனரேவச்சே ஆஸ்ராவயேத் சதுரக்ஷரம் கூப்பிடுறா யாகத்தில். எல்லா இந்த 17 அக்ஷரம் உபயோகப்படாத யாகமே கிடையாது. 17 எழுத்தாலே வணங்கப்படக்கூடிய யஜ்யமூர்த்தி அவன். ஆஷ்டாவயேதி சதுரக்ஷரம் ஆஷ்டாவய, 4 எழுத்து. அஸ்து ஷௌஷதி சதுரக்ஷரம், அஸ்து அசு ஷௌ ஷட்னு வா, அது 4 எழுத்து. யஜேதி த்வக்ஷரம், யஜான பிரம்மா ஆணை கொடுப்பார், 2 எழுத்து. இதே மாதிரி ஏயிதாமகே ஆராதனை பண்ண போறோம், அது 5 எழுத்து. வஷட்காரன் யாகத்துல இப்படி 4, 4, 2, 5, 2 கேட்டா 17 எழுத்து யாகத்துல. அந்த 17 எழுத்தாலே ஆராதிக்கப்பட வேண்டியவன் கருப்பன். ஷியாமா ஏகரூபா பவந்தி பிரஜாபதி, பகவான்ற பிரஜாபதி யாகத்தாலே ஆராதிக்கூட கருப்பன். சித்தான் ஜனமவை ஷியாமாம் தவதனோம், அதனாலே அவன் கருப்பு சுவாவத்தை கருப்பு. சூரியன் இருக்கவன் ஹிரண்யேஸ்வரோ பொன்களா இருக்கான் அனுபவிச்சு, அது வேற. பொதுவா அவன் திருமேனி கண்ணனும் கருந்தெய்வம் ஆண்டா சொல்றான். நிஜ விலோதம் அனுக்ஷிபந்த அவனுக்கு பார்க்கணும்னாக்கா லக்ஷ்மி நிவாசம் நித்திய நுகூடம் அந்த கருப்பன்ல பலபடாமே கிரண்ய வர்ணம் மார்லியே இருக்கா பிராட்டி. மூணு ஆழ்வார் திருக்கோவில் ஒளிஞ்சிருந்த போது அந்த புயல் மழையில பருத்திருந்தா அப்புறம் எழுப்பினார் ரெண்டு பேரும், அப்புறம் ஒருத்தர் நின்றா மூணு பேரும், நடுவில் யாரோ உழையரா யாரும் தெரியல, ஒருத்தருக்கு தெரிஞ்சது. திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், முதல்ல பிராட்டி சேவையாரா பெருமாள் சேவையாரா? பிராட்டியுடைய வெளிச்சல பெருமாள் சேவையாரார். அவருடைய கருப்பு நிறமா இருக்கிறது பிராட்டியுடைய அந்த இரண்டிமயமான டால்ல பளிச்சிருந்தது. அதே மாதிரி சவுனுகள் சொன்ன மாதிரி லக்ஷ்மி நிவாகம் நித்திய நிகூடம் கருப்புன்னு பேரு, அது பொன்கதை சேர்ந்தா என்ன மாதிரி கலர் மாறும்? அப்படி மாறி நிதி மிக பசியம் தித்வாம் அப்படி தெரிஞ்சுட்டா என்ன, அந்த கருப்புன்ற கலரான மையானது பெருமாளை காட்டி கொடுக்கிறது. தேசிய அச்சு சதகத்தை சொல்றார், வரதாஜி வந்த சொல்றார், நித்தியம் கரீஷ திமிராவளி திஷ்டயோபி. உன்னை யாரும் பார்க்க முடியறதில்ல, வஸ்துக்களை பார்க்க முடியறதில்ல. கண்ணுல தோஷம் வந்தா கண்ணுல தோஷம், வசூல தோஷம் மஞ்ச காமால பண்ண எல்லாம் மஞ்சளா தெரியும். கண்ணுல தோஷம் தெரியுது, அந்த தோஷத்தை போக்கினா வாஸ்தவமான உருவன் தெரியும். பெருமாளே எங்க கண்ணு அஞ்ஞானன்ற கண் தோஷம் கண்ணுக்கு வந்துருக்கும், உன்னை பார்க்க முடியல. அப்போ ஒரு மை போடணும், மருந்து போடணும். சித்தாஞ்சலேன பவதெய்வ விபூஷிதாட்சாகம் பசியந்தி, அதனால இதே மாதிரினார். மேலேயே இருந்து போறான் புதையில மேலே தெரியுது அவனுக்கு, தேசிய இதே மாதிரி எடுக்கிறார். பசியந்தி உபரி உபரி சஞ்சரதாமதிஷ்யம், தினமும் அது மேலேயே போயிட்டு இருக்கான் வந்துருக்கான். மாயா அணிகூடம் அனபாஜ மகாநிதிந்துவாம், அதனால உபரிஷத்துல மறைச்சி வச்சுக்கப்பட்டுவே நீ, அஞ்சனம் இல்லாத உன்னை மை இல்லாத உன்னை பார்க்க முடியாது. அதான் பட்டரிக சொன்னார், பக்தி சித்தாஞ்சனே நாக்தான், மயில கையில போட்டுக்கணும். பெருமாளை பெருமேனி கருப்புனர் அலுவலர் இருக்கிற மைப்படிமேனியும் செந்தாமரை கண்ணும், கண்ணு மட்டும் செந்தாமரை கண், மைப்படிமேனியும் திருமேனி பூவை கருப்பு அடிஞ்சிருக்கும். மெய்ப்படியால் மை உன்னை காரணம் என்ன, மெய்ப்படியால் காரணம் நெல் வீடு செய்யும் திருமாலை. அப்படி பார்த்துட்டா பரவாயில்ல தரப்போறான் லட்சுமி கடாக்கம் வந்து போறது. உன் திருவிடி சூடும் தலையினானை, திருவிடி நான் தரிக்க போறேன். அப்படி யானும் வரப்போறேன் பரம வந்து பாரு. அப்படிப்பட்ட கருப்பணி மெய்ப்படிமையே நீ எவ்வளவு கருப்பு, கருப்பு அளவே கிடையாது. தத்துவமுத்தாகிறாவது தேசிகன் மங்களஸ்லோகத்தை சொல்லும்போது திருமணம் செய்கிறாள் லக்ஷ்மி இனேற்றோத்பலஸ்ரீ சரத பரிசயாது ஏட்டு சம்பர்த்தமான நாபி நாளை கரிங்கண்ணு மதுகுர படலி ரத்த ஹஸ்தாவலம்ப அஸ்மாகம் சப்பதோகாமி அவிழ துளசீதாம சஞ்சாத பூமா காலிந்தி காந்திகாரி கலவிதோபட காலிமா கைத பாரேகே. பெருமாள் எப்படி கருப்பானார், சுயமாவே கருப்பு. லக்ஷ்மி இனேற்றோத்பலஸ்ரீஹி பிராட்டுடைய அழகான கண் விழி கருப்பு விழி கருணைதல் மாறி இருக்கு, பாசமே இருக்கார் பெருமாள் ஆனந்தமா. அந்த பாசமே தான் அப்படியே கருப்பு சேரல் பெருமாள் இன்னும் சேரல். லக்ஷ்மி இனேற்றோத்பலஸ்ரீஹி தினமும் பார்த்துருக்கா, ஒரு கண கூட வர்றது இல்லையா. சதத பரிசையாது கருப்பு ஏறது ஏறி போச்சுக்கணும். பயங்கருப்பு லக்ஷ்மியுடைய கண்ணுடைய ஆறுவழி அப்படியே நேர போய் சேரல். நான் அபி இனாலீகரிங்கண்ணு மதுகடலி அப்படியே தொப்புள்ள வேற அவனுடைய தாமரை இருக்கிறது, பெருமா உண்டாகி தாமரை, அதுல தேனெடுக்க நிறைய வண்டு கூட்டங்கள் வருது, கரு வண்டுகள் வருது. சுத்தூரம் வந்தாலும் அந்த கருப்பும் சேர்றது பெருமாளுக்கு, ஒரே கருப்பு. சத்த ஹஸ்தாவலம்ப கை கொடுக்கிறது பிராட்டியுடைய கரு வழி வண்டு கொண்டு கூட்டம் கை, அந்த கருப்புக்கு கை கொடுக்கிறது. அஸ்மாகம் அதான் ஆயுத துளசீதாம சஞ்சாத பூமா, அது கருந்துளசே சாஸ்திரா அழகான பெரிய தொட மாதிரி மாறும். சாத்திர உடனே அந்த கருப்பும் சேர்றது, அதுவும் கை கொடுக்கிறது. துளசி மாலை கருந்துளசி மாலை காலை இந்தி காந்திகாரி கலை மூணு கருப்பு சேர்ந்த உடனே யமுனை நதிக்கு கருப்பா இருக்கும் சொல்லுவான். கங்கை வண்டலாக வண்டலாக வெளுப்பா இருக்கும் கலந்து வரும், சத்தியமா இருக்கும் யமுனை நதி கருப்பா இருக்கும். அந்த கருப்பு இருட்டுலனால்தான் வசதியாக கட்டணம் ஏழை கொண்டு போனார் யாருக்கும் தெரியாது. எவன் ஏறி கருப்பாக அந்த எவனுடைய கருப்பையும் தோற்கக்கூடிய கருப்பு எம்பெருமாக இந்த மூணு காலம் மாறு மைப்படி மேடையும் அதனாலே கண்டு போட்டுற விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும். அந்த கண்ணன் கருப்பு, கண்ணனும் கருந்தேவன் நமக்கு தெரியவான். மைவண்ணன் நரும் குஞ்சு குழல் கருப்பு வண்டு மாறி எத்தனை சொல்ற பெருமாளுடைய கருப்பு நம்மளால சொல்ல முடியுமா? நம்ம பாக்குற கருப்பா இது? துஷ்டமான கருப்பு, பெருமாளுடைய கருப்பு, அழகான கருப்பு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரும் சொன்ன நகேஷாவன் மைவண்ண நரும் கஞ்சி குஞ்சி குழல் அழகான கூந்தல் அது சொல்கிறதுன்னு இருக்கும், அது மாதிரி இருக்கும். அப்படியே பின்னாடி தொங்குறதாம் பகவானுக்கு. மைவண்ணனரு குஞ்சு குழல் பிந்தாழ மகரஞ்சேர் குழை, அந்த பல பலான இருக்கக்கூடிய குண்டலங்கள் காதல அப்படியே மின்றது. கைவண்ண வெஞ்சிலையேது, அதனால கைவண்ணம் அவருடைய கையுடைய செயல்கள் வீலைகள் எல்லாம் எப்படி இருக்கின்றார், எப்ப எப்படி திருமேனி கைத்தலம் இருக்க உள்ளங்கை பல பலாக தாமரமா இருக்கு. கைவண்ணம் தாமரை வாய்கமலம் போலும் வாய் உதறுகள் சிகப்ப தாமரை, அதே மாதிரி கண் இணை அதுவும் தாமரை, அரவிந்தம் அடிய மத்திய திருவடியும் தாமரை, மத்தெல்லாம் கருப்பு. அவ்வண்ணத்தவர் நிலைமை கண்டும் தோழி இவரை பார்த்து பயந்தமே முதல்ல தோழி பார்க்க தோழி என்று சொல்ற நாயகி பார்க்க பெருமாளை எப்படி வருவான்னு. வில்லசனவன் தான் நம்ம தோழ தெய்வமா இவன், வில்லாடு வரான இவன் ராமன் போடுறது அப்படின்னு பார்த்தா புண்டரீகாட்சன் கண்ணு மாதிரி தெரியுது. ரெண்டு ஒத்தவன் நினைச்சா ரெண்டு பேரா வந்து நின்னாலே இருவராய் வந்து நின்றார் அப்படி சொல்லி அவர் சொல்ற போது எப்படி இருக்கா? கருங்குழலி ராமனா இருந்தாலும் கிருஷ்ணா இருந்தாலும் கருப்பு, சியாமலவர்மன் அப்படிப்பட்டவர். பெருமாளுடைய அந்த கருப்பு நம்ம காப்பாற்றுறோம் அடிக்கடி சொல்லுவார் ஐகிரி தோட்டத்தில். பிராச்சீ சந்தியா காதி பிரஜாதிஷ்டே அஞ்சன ஸ்ரீரபூர்வான் வாசுதேவஸ்ய மூர்த்தி. அந்த மூணு வேதம் எனக்கு தெரியணும்னா வாசுதேவனுடைய மூர்த்தி ஐக்கிரிய மூர்த்தி கருப்பானக்கான எப்படி இருப்பான்? சந்தியா காலத்துக்கு முன்ன அருணோதயத்துக்கு முன்ன எப்படி இருக்கும் இருட்டு, மை இருட்டுன்னுவா அந்த மாதிரி பெருமாள் அந்த நிஷாஜாக அப்படிப்பட்ட ஐக்கிரீவன் இருட்டு போன்ற மையினால என்ன அஜானத்தை போக்கி ஞானத்தை தேசிய ஐக்கிரீவ ஸ்தோத்திரத்தில் அந்த மயிருக்கு உதாரணமா சொல்லுவான். திருமங்கியார் பாசுரத்தில் குழல் நிறவண்ண அழகாக இருக்கக்கூடிய மயிர் மாதிரி கண்ணங்கரையே இருக்கக்கூடிய குழல் நிறவண்ண திபுரசம்மார கதை எடுக்கிறாருங்க. பெருமாளின் திருவிளையாட்டு எப்படி வங்கக்கடல்கள் என்று அனுபவிச்சோம். தேவதைகள் துர்வாச சாபத்தாலே சக்தி போச்சு, யாகம் பண்றதா இல்ல, அக்னிகளாக இல்ல, அவனை கொண்டு அமதம் கொண்டு சேர்க்கிறதா கிடையாது, அமதம் இல்லாதே உடம்பு அடைச்சு போச்சு. பெருமாள் வந்து எல்லாம் சரணாகி வந்து எங்களுக்கு அமிர்தம் வேணும். பெருமாள் சரணம் கேட்டா அவரே கொடுத்திருப்பார், காப்பாத்திருப்பார். அது என்ன உபாயம் சொல்லுவோம் பெருமாள் வந்து அமிர்தம் வேணும் என்ன உபாயம் அசடு கேட்கறது? சரி உபாயம் இருக்கு, பால் கிடைச்சா அமிர்தம் வரப்போகுது. என்ன பால்? சமுத்திரம், சீர சமுத்திரம். அது எப்படி கிடையிறது? அது பெரிய சமுத்திரமாச்சு பால் கடல், அதுக்கு தகுந்த மத்து போட்டாதான் கடையும் கடைய முடியும். மேலுன்ற மலையை போங்க போய் கடைங்க யோஜனை பண்ணிடு. இது யார் தூக்குறது? அடுத்த உபாயம், சரி நான் கருடனை கூப்பிடுறேன். கருடனை கூப்பிட்டால் சமுத்திர ஓரமாக கொண்டு நிறுத்திட்டு போய் இந்த மேருமலை கருடன் செய்தார். கஷ்டப்பட்டு தள்ளித்துகள் தொப்புன்னு இதெல்லாம் செய்த போதே எத்தனை தேவாசர்கள் மடிஞ்சு போச்சு ஈடுபாடுல தொப்புன்னு போச்சு. கீழே போயிட்டு போயிட்டே இருக்கேன் மேருமலை பெருமாள் சரி நான் பார்த்துக்கிறேன்னா கூர்மாவதாரம் எடுத்தார். ஆமா மாதிரி ஆம ஓடு ரொம்ப உரப்பு, பெருமாள் ஆம ஓடு மேருமலை தாங்காதா? அப்படியே தாங்கினர் நின்றது. கடையங்கோனர் இது காதல கேட்டேன் அவசரம்லாம், நீங்க மட்டும் அமிர்தமா, எங்களுக்கு தான் அமிர்தம் போகணும். தேவாசுராசன் தேவதைகள் என்ன பண்ணாலும் அது எதிர்த்து அவசரம் பண்ணுவான். ஒரு சரி தேவதைகள் ஜெயிப்பா, ஒரு சரி அவசரம் ஜெயிப்பா, நாங்களும் தான் அமிர்தம் சாப்பிடுவோம். பார்த்தா தேவதைகள் சரி நீங்க ஒரு பக்கம் கிடையுங்கோ, நாங்கள்லாம் ஒரு பக்கம் கிடையிறோம், கிடையலாம் கொஞ்சம் கிடையாது. வால் பக்கம் கொடுத்தார் முதல்ல தேவதை அசுரர்கள். வால் அசுத்தம், அசுத்த பக்கம் எங்களுக்கு தரங்களா வைத்தியங்களுக்கு படிச்சு சரி நீங்க வாழை எடுத்துக்கோ நாங்க தரையை எடுத்துக்கிறோம். கடந்த நாலு கணக்கில் கிடைக்குது, ஒரு கணக்கு கிடைக்குது, கடைஞ்சி சிலர் இருக்குது, சிலர் போச்சு, முடியல. பெருமாள் அங்கேயும் ஹெல்ப் பண்றார். ரெண்டு கையை நீட்டினார், ரெண்டு பக்கமும் கடைஞ்சார். அசுரர் பக்கம் ஒரு கை, தேவர்கள் பக்கம் கை. நல்லா கடையிறார். கடை ஆரம்பிச்ச உடனே மேல போச்சு, இந்த மலை கீழே போன மேல போச்சு. எப்படி கடைய முடியும்? கோலப்படாங்க. மேல ஒரு மூர்த்தியாக உட்காண்டார் அம்சியல். இப்ப கடையினர் கடைஞ்சது. இப்படி அமிர்தம் வந்தது. ஏன் பெருமாள் இவ்வளவு செவப்பட்டார்? இதெல்லாம் ஒவ்வொன்றும் வாங்கி போறது. அமிர்தம் கேட்கறது, நிறைய விஷயங்கள்லாம் வரப்போகுது. உச்சேஸ்வரன் குதிரை இந்திரன் ஆசைப்பட போறான். காமதேனு யஜ்யமன்ற தீட்சு ஐராவதம் ஆசைப்பட போறான். இப்படி ஒவ்வொரு அர்த்தரசுகள்லாம் இந்த தேவதை ஆசைப்பட போறான். நமக்கு பிராட்டி வருவா, சமுத்திர தனியே தான் அவள். கடைஞ்சா சமுத்திரோடைய பொண்ணு வருவாள். நம்ம அவள் கல்யாணம் பண்ணி, எனக்கு கல்யாணம் பண்ணி பாரு. அப்படி கிடையாது. வாசூர் அமிர்தம் வந்தது. ஆலகால விஷத்த ருத்தன் செம்பெருமானுடைய சேஷபூதன் அவன் எடுத்து சாப்பிட்டான். அமிர்தம் வந்து கடைசியில் பிராட்டி தன்வந்திரி வந்தார். மந்திர மருந்தெல்லாம் எடுத்துண்டு அப்புறம் பிராட்டி அழகாக வந்தார். மாலை எடுத்துட்டு வந்தார். சாத்துக்கால் யாரும் பார்த்தா ஒவ்வொருத்தருந்து ஒரு அபகுணம் குணம் எல்லாம் கலந்துருக்கு. பெருமாள் தான் சத்துவகுணமே இருக்க கல்யாணம் இருக்கிற அவன்கிட்ட மாலை இட்டாள். பசியதாம் சர்வதேவான யயோ வக்ஷஸ்தலம் ஹரி. இப்போ கடைஞ்சது யார்? பெருமாள் தான் எவ்வளவு பண்ணார். எல்லாம் அவர் தான். வங்கக்கடல் கடைந்த தேவதையை கடைஞ்சான்ட்டார். ஆண்டாள் அப்படியே எடுத்து வச்சார். வங்கக்கடல் கடைந்தவன் யாரு? கேசவனை மாதவனை. இப்படி விளையாட்டு இன்புறம் இவ் விளையாட்டுடையான் ஆழ்வார். அதே மாதிரி திரிபுரி சம்மாரத்தில் ஒரு விளையாட்டு. ருத்ரன் பெருமாளுடைய பக்கத்தில் இருக்கவன் தானே. வலத்தனன் திரிபுரமெறி தவன். பெருமாளுடைய வலது பக்கத்தில் எப்பவும் ருத்ரன் இருக்கான். பெருமாளுடைய பிள்ளை அல்லது பேரன். அவனுக்கு பேர் சம்பாதிக்கணும்னு ஒரு ஒரு விளையாட்டு. மூணு குழல் நிறவண்ணனின் கூறு கொண்ட உன் பாகத்தில் வலத்த வைக்கக்கூடிய நகல் நிறவண்ணன். நீ குழல் நிறவண்ணன் கருப்பு, ருத்ரன் சிகப்பு. தகவல்தான் சிகப்பவன். தகவல் நிறவண்ணன் நன்னா அர்ணகரம் வீழ திரிபுரங்கள் அசுரங்களாக மாறி லோகத்தெல்லாம் அழிக்கிறவர். அவருடைய உட்கார்ந்து அழிக்கிறார். திரும்பு கோட்டை, வெள்ளிக்கோட்டை, பொன்கோட்டை, மூணு புறங்கள். நனிமலை சிறைவளவு செய்த ருத்ரன் கேட்டுண்டால் வேதத்தில் அழகான கதை. சேஷாமசுரான கிருஷ்ணபுர ஆசன் மூணு புறங்களால இரும்பு வெள்ளி பொண்ணு சொன்னோம். அவன் ஜெயிக்க முடியல. முதல்ல எந்த பண்றான் அசுரால்? தேவா ஜேத்தம் நாசக்குனுவன் கிழகம் சமஸ்குருவதா. இவனை விரும்பாது ஒரு அம்பும் இல்லாதால இவளை புழக்கணும். எல்லாரும் கேட்டான் எப்படி புழக்கிறது. ஒரு தேவதைகள் ஆலோசனை பண்ணான். எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம். அங்கேருந்து எய்யணுமே, பலமான ஒருத்தன் ஊனமே. அது கோபமா இருந்தாதான் பலம் ஜாஸ்தி வரும். கோபம் உடையவன் யார்? ருத்ரோவை குரூரா. ருத்ரன் கோபம் உடையவன். அவனை வில்ல எய்ய சொல்லலாம். அவன் மேறுபடுத்தவன் தான் வில்லாக்கிதான் வச்சிருந்தான். அக்னி முகமா இருந்தது. சோமன் சரீரம் அந்த வில்லுக்கு நுணியில அடிக்க போற நுணியில தேஜஸ் அது பகவான் இருந்தான். படாசு திரி இல்லாட்டா என்ன ஆகும்? பெரிய படாசம் வைக்கிறான். ஆள் வயிறு படாசம் கூட திரி இல்லைன்னா என்ன ஆகும்? திரிதான் தேஜஸ் பகவான் பார்த்தா இதுலாம் முடியாது. இது பேர் வேணா வாங்கி கொடுக்கலாம். நம்ம ஐசி விடலாம். இந்த நுனியில அம்பு ஒரு நுனி, இந்த நுனியில ஒரு கூர்ல ஒரு தேஜஸ் அங்கே உட்காந்து. விஷ்ணு தேஜன் அமித்யா புரவி ருத்ரோய் குரஹ. சரி கையலாமான்னார். இதெல்லாம் வாஸ்தவமான தேவதைகளா இருக்கு. அப்ப ருத்ரன் யாசிக்கிறாங்க. இங்க வரம் கேட்கறான். இதுக்கு வெளியிருக்கணும், எனக்கு நீங்க வரம் தரணும். எல்லாரும் யாசிக்கிறான் வரும். அப்ப அவன் பெரியவன். அவன் நான் எனக்கு பசுபதி என்று பேர் வரணும். விபதேசன் சதுஷ்பதே இரண்டு கால ஜீவன்கள் அதுவும் பசுக்கள் தான். விபதே பசுப்பதே சதுஷ்பதே. நான் அகமேவ பசுபத பசுபதி ரசா அநீதி. நான் பசுக்களுக்கெல்லாம் ஜீவன்களுக்கெல்லாம் பத்தியில் எனக்கு பேர் வரணும். எல்லா கூட்டத்தில் விஷ்ணு மதுகுடி இருக்க கூட்டம் சரி தொலைஞ்சு போய் எடுத்து போகணும். எங்களுக்கு காரியாக இந்த மூணு பட்டணம் அழியணும். அப்படி நிஸ்ரோ பூத்வா இப்படி தேஜம் அந்த நுனியில உட்காந்து போய் அழிச்சார் பகவான். திரிபுரமெரித்தவன் விரிசடை கடவுள் சொல்லி அவர் பேர் வாங்கிட்டான். இங்க பெருமாள் விளையாட்டினா சரி, ருத்ரி ஒரு பேர் வரட்டுவேன், நம்ம நாமளா இருந்தானோ நம்ம பேரனா இருந்தானோ பிள்ளையா இருந்தானோ. நனிமலை சிறிய வரைவை செய்து அங்கு அழல் நிற ஐம்பது வானவனே, அழல் தலைவராக கொத்தக்கூடிய அந்த அழல் நிறமாக இருந்து அந்த ஐம்பது இருந்தவன் யார்? அழல் நிற ஐம்பது வானவனே. இப்படி ஆழ்வார் பாசம் வேதம் அப்படி கண்ணனும் கருந்தெய்வம் அப்படி வேத கதைகள்லாம் சொல்றது. பெருமாள் அப்படிப்பட்ட மை மை வண்ணன், அவனை அதே வண்ணம் மை போட்டு அவன் அறிய முடியும். நெய்வாசுரப்பிரபதையா பிரபந்தி போத்தும் அவன் எல்லாரும் அடைய முடியுமா? தேவதைகள் தேவாசுரம் பெற்றவாளே முடியாது. ஆசுரியின் சம்பத், ஆசுரியின் சம்பத் உள்ளவாள் பெருமாளால் அடைய முடியுமா? ஆளவந்தா சொன்னது நெய்வா அசுர பிரபதையா பிரபவந்தி போத்தும், உன்னை உள்ளபடி அடையத்துக்கு ஆசுரப்பதிகளாலே முடியாது. அமீரபிணை யதார்த்த போதகான் ஆழ்வான் யதார்த்தமா தெரிஞ்சுக்க முடியாது வாழாவே. ஆயினாலே சுத்தியர்த்தம் அத்தமிழ பானு கரை ரவிபேஜு தத் பக்தி பாவித விகல்பேமுஷிகாக வேதத்தர்த்தத்தை அப்படியே பளிச்சில் தெரியக்கூடிய பகவத் பக்தர்கள் தான். அப்படிப்பட்டவள் விராட்சியோடதான் அடங்க முடியும். இப்படி உயர்ந்த கருநிற வண்ணத்தை சொன்னார். அபிஜாத்தாக என்ன சொன்னார்? புலூகஸ்ய கபாலேன கதே நாக்குத கஜ்ஜலம் தேனித்தாஞ்சங்கத்வா ராஸ்தவ படதி புஸ்தகம். சில மருந்தெல்லாம் பண்ணுவா, சுத்த மருந்தங்கள்லாம் ஆந்தையை சாம்பல் எடுப்பா, அதனால மை பண்ணுவா. அந்த மையை கண்ணு இட்டுண்டா ராத்திரியில கூட அப்படியே படிக்கலாம் புஸ்தகத்தை. அது மாதிரி உபரிஷத்து வித்தியின்ற மையை நம்ம தெரிஞ்சுட்டோம்னா பெருமாளை பார்க்கலாம். அதனாலே தன்யர்கள் வைத்த மாதிரினே பேரு திருக்கோளூர்ல நவதிருப்பு. ஒரு பெருமாளுக்கு வைத்த மாவநிதி நம்மளுக்கு ஒருவே இருக்க நிதி நிதியும் நிதி தெரியணும்னா பதிலுக்கு கண் வேணும் மை வேணும். அக்ஷயம் பதமே வித்தம் அவதான் தன்யர்கள் தனம் உள்ளவர்கள். ஜனகர் யார் தன்யர்? நான் தன்யராணின்னு பார்க்கிறது போகும் ஆச்சாரியாரெல்லாம் டெஸ்ட் பண்ணோம். ஜனகர் மகாராஜா சக்கரவர்த்தி சாக்கியவர்களுக்காக இருக்கா காலசேரத்தில் இருக்கா அவர் டெஸ்ட் பண்ணார். திடீர் மிதில் நகர் எரியுது, மிசிலாதிபதிகள் இவர் ஜனகராஜிலே மிதில் நகர் எரியுதுன்னா இந்த சிஷியாதிபதி கூட காலசேரம் பண்றதுனா ஒன்று கோமத்தை ஓடுறது, ஒன்று துணி எடுத்து ஓடுறது, ஐயோ எரியுது பத்திரத்து போது ஓடுறது ஒன்று ஒன்று. மிசிலாதிபதி ஜனகர் அங்கேயே இருக்கார் ஆச்சாரியர் கிட்டேயே. மிதில மிதில் எரிஞ்சா எனக்கு என்ன ஆத்மா பத்தி நீ சொல்ல போறது? இது ஆத்மா சரீரம் இந்த உலகெல்லாம் அழிய போறது, அதை பத்தி எனக்கு என்ன பாத்துக்கிறவா பாத்துக்கிறேன். நீ காலசேவன் சொல்லும் ஞானம் வேணும்னார். அவர் தன்யரா மத்தவா தன்யரா? தன்யர்கள் அந்த வித்தியை கிரகிக்கு ரொம்ப ரொம்ப சுலபமாக இருந்து எப்படி யாருக்கு சுலபமாக இருக்கும்? மை போட்டுவாள் ஆச்சார பக்தி வேத பக்தி இவாளுக்கு தெரியும். அபஸ்கரகிராக்கியம் அப்படி தெரிஞ்சுட்டாள்னா அந்த வித்தியுடைய அறிவானது திருடாளா திருட முடியுமா? வித்தியை திருட முடியாது. அதான் அஜாவதம் பங்காளியாலே பங்கு போட்டு எனக்கு பங்கு போடும் கேட்க சண்டை போட முடியுமா? வித்தியை முடியாது, அறிவை முடிய முடியாது. அப்பேற்பட்ட தனம் தனம் உள்ளவா தன்யர்கள். ஆர்ஜய சாஸ்வதம் சொல்லி கொள்ள குறைவலன் பெருமாள் ஆழ்வார் சொன்னார். எப்பேற்பட்ட நிதி அவன் வைத்த மாதிரி தொகுதியே போன ஆய் போடும் அவங்கிட்ட அப்படி இருக்கா வள்ளல் அவன் கொள்ளக்குறைவிலன் வேண்டிட்டெல்லாம் தரும். என்ன ஓணும் அவன் கடனாதி போனா எல்லாம் தருவன். என் வள்ளல் மணிவண்ணன் எப்பேற்பட்டவன் அவன் சியாமன் கருப்பன் கருப்பன் எல்லாத்தையும் தருவன். அப்படிப்பட்ட தனமான பெருமாள் தனம் மதியம் தவபாத பங்கஜம் தன்ய தன்யர் நினைத்தோம். நாங்க தன்யனாரோம், நிறைய பணம் உள்ளவா நாங்க தான் சுகுதம் உள்ளவாள். தனம் மதியம் தவபாத பங்கஜம் எனக்கு தனம் எதுன்னு ஆள வந்தா சொன்னோம். உடைய திருவடியை தொடருது, எப்ப நான் திருவடியை நேரமாக்க போறேன் தலை வச்சுக்க போறேன். கதா புனசங்கர் அசாங்க கற்பக கதாறு சாட்சாத்கரவான சக்ஷராய கை கண்ணால எப்ப நேரம் பார்க்க போறேன், மை போட்டுதான் பார்க்க முடியும். அப்படி ஆள வந்தா சொல்றாரு ஏ பகவதி கூப்பிடுறாரு அந்த சோகத்தை பட்டர். பகவன் நாராயண அபிமத அப்படி பிராட்டி ஆரம்பியார் பாஷிகாரெல்லாம் பகவன் நாராயணாபிமதானூபன் ஒரு சூழ்நிலை. எப்படி பகவான் ஆறு குணம் ஞாசக்தி வீர தேஜ பலங்கள்லாம் ஆறு குணம் உள்ளவரோ அவன் பிராட்டிக்கு உண்டு. அப்படியே சிவன் தேவியும் பகவதியும் பாஷிகார் அப்படிப்பட்ட சக்தி உள்ளவளே பெருமாள் கொண்ட சக்தி எல்லாம் எவ்வளவுக்கும் உண்டு. அதனாலே அத்தனை வகைகளும் பிரார்த்திக்க உண்டு. நம்ம சம்பிரதாயங்கள் இது முக்கியமானது. தெய்வீம் சம்பதந்தே அபிஜாதாக வீட்டை சொன்ன மாதிரி அவசர சம்பத்தை உள்ளவால் தெரிஞ்சிக்க முடியாது. பிரார்த்தியே உங்க ரெண்டு பேருடைய மகிமை. தெய்வீம் சம்பதி விமோக்ஷாயே நிபந்தாய ஆசுரீமதா. தெய்வீன் சம்பத் அவளுக்கு வராது, ஆசுரீக்கு வராது. தெய்வ பெருவளுக்கு அடையாளம் சத்தவதைங்கள்லாம் இருக்கக்கூடியவாள். அவயம் சத்தசம் சுத்தி ஞானயோக விவஸ்தித தானம் தமஸ்தேஜ்ய ஆத்யாய தப ஆர்ஜவம் அகிம்சா சத்தியம குரோத தியாகா சாந்திர பைசனம் தயா பூதேஷு அலோலுப்தம் மார்தவம் ஹ்ரீஹி அஜாபரம் தேஜா கிரமாதிதி சௌஜம் அர்தோகா நாதி மானிதா பவந்தி சம்பதம் தேவி அபிஜாதஸ்ய பாரத. நம்ம கீதா பாட்டு அனுபவிச்சும் போது இவ்வளவு ஒரு 18 விதமான குணங்கள் அபிஜாதன் பேரு நல்ல வம்சத்துல வந்தவனுக்கு சம்பத் தேவி வரும். சம்பத் தேவி என்ன? அபயம் சத்த சம்சுத்தி எல்லாருக்கும் அபயம் தரணும். அதுக்கு முதல்ல சத்தமான குணம் வேணும். ஞான யோகம் அனுஷ்டிக்கணும். அது தானம் தமஸ்தே யஜ்ஞஸ்தே தானம் பண்ற குணம் இருக்கணும். தமஹா இந்திரியங்களை அடக்கணும். யஜ்ஞா பஞ்சமக்யா பஞ்சமகா யஜ்யங்களாவது தானம் பண்ணணும். யாகங்கள்லாம் நிறைய இருக்கு. அது அக்னிஹோத்தம் பண்றதா பண்ண முடியும். அது அக்னிஹோத்தம் அக்னி உபாசம் பண்ணுவா தினம் அது முடியாத அவுபாசம் பண்ணுவா என்ன யாகம் பண்ண முடியாத பஞ்சமகா யஜ்யம் தினம் அனுஷ்டானம் வச்சிருக்கா. அதுக்கு மற்றெல்லாம் மகா யஜ்யம் பேர் இல்லை. அஸ்வமேதத்துக்கு கூட பெரிய யாகம் அது கிருத்துவாட்னு பேரு. ஆனா மகா யஜ்யம் பஞ்சமகா யஜ்யம் மனுஷயம் பூத யஜ்யம் பிதிர யஜ்யம் தேவ யஜ்யம் இப்படி 5 விதமான யஜ்யத்தை சாஸ்திர தினம் பண்றோம். ஆகா நான் உடனே பிரசாதத்தால பண்ணலாம் என்ன தீர்த்தத்தால பண்ணுவா முதல்ல உபதேசம் பண்ணிப்பா. அந்த பஞ்ச மகா யஜ்யங்கள் அதாவது சுத்தமாறாம் சம்பத் தேவி வருது. 7வது சுவாத்தியாயம் வேதாத்தியனம் பண்ணும் வேத நிதி அவங்கிட்ட இருக்கணும். தஸ்மாத்வாத்தியாய அத்யேதவ்யா பிராமணனா பிறந்தத வேதாத்தியம் எதுக்கு எதுக்கு கேள்வி கேட்பான் சில பேர். வேதாத்தியம் எதுக்கு பண்ணணும் கேட்கக்கூடாது. அத்யேதவியா நீ பண்ணதான் ஆகணும். போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். ஒரு தமிழ் ஔவையார் சொன்னான். எவன் இப்ப தமிழ் எல்லாம் படிக்கிறான் தமிழன் தமிழன் சொல்லுவான் யார் கூட சொல்ல தெரியாது. பழைய தமிழ் புலவர் சமாச்சாரம் எடுக்கிறது இல்லை. கம்பராமாயணம் தமிழ் எவ்வளவோ நல்லதெல்லாம் இருக்கு. சிறப்பதிகாரம் அகநானூறு தமிழர்கள் தமிழர்கள் சொல்ல இதெல்லாம் பேர் கூட சரியா சொல்ல தெரியாதெல்லாம். திருவள்ளுவர் தமிழ் வரையும் சொன்ன வாஸ்தவம் நல்ல ஸ்மிருதிக்காரர் அவர் உள்ளே போன முதல் பத்து குரல் சொல்ல மாட்டான். ஏன்னா பெருமாளை பத்தி வருது, அது பகவானை பத்தி வருது, பெருமாளை பத்தி வருது, அவன் திருவிழித்தாமரை பத்தி வருது, சரணாகதியை பத்தி வருது. இது ஏன் சொல்ல போறான் பிடிக்காது. ஆனா சொல்லிப்பான் திருவள்ளுவர் திருவள்ளுவர் இப்படிதான். அதுதான் ஆசுரம் தெய்வீம் ஆர்ஜவம் ஆர்ஜவம் அடுத்தது சுவாத்தியாயம் அவர் தபஹா தபஸ் பயணம் உடம்பை காயக்லேசம் பண்றது இதெல்லாம் முக்கிய வரிசையை அடிக்கிட்டு போறாரு. 18 தேகாசிரி உபவாசம் பண்றது, குளிர் காலத்தை குளிரை பொறுத்துக்கிறது, வெயில் காலத்தை வெயிலை பொறுத்துக்கிறது, தியானம் பண்றது, இது உடம்பு கொஞ்சம் வருத்தி சக்தி சேர்த்துக்கிறது தபஸ் சுவாத்தியாய தபஹ ஆர்ஜவம் உள்ளதை உள்ளபடியே இருக்க வேண்டியது பொய் இல்லாமல் ஆர்ஜவன்ற தத்துவம். அஹிம்சா யாருக்கும் ஹிம்சை பண்ணாது இருக்கிறது. சத்தியம் உண்மையே பேசுறது. அக்ரோதா கோபம் இல்லாத இருக்கிறது. குருதோகன்யா குரு நவீனர் சிறிய திருவடி அனுமா சொன்னார். அங்கெல்லாம் கொளுத்துட்டார். ஐயோ சீத்த இருக்காள் இங்க கோபத்தால் பண்ணிட்டேன். கோபம் ரொம்ப கோபம் ரொம்ப பொல்லாதது. கோபம் வந்துட்டா குருன்னு பார்க்க மாட்டான் கொள்ளுவான். அதான் குரு எப்பேற்பட்டவர் அறிவு தரக்கூடியவர். அக்ரோதா குரோதம் இல்லாமல் இருக்க வேண்டும். தியாகம் பண்ணணும். குழந்தையோடு நம்மளால என்னென்ன முடியுமோ அதெல்லாம் தியாகம் பண்ணணும். சாந்தி அமைதி வேணும். 9வது ரசம் சாந்தி ரசம். சாந்தி ரசம் எல்லா ரசத்துக்காரும் உயர்ந்ததுன்னு சங்கல்ப சூரியர்ல 8 ரதம் மேலதுவே ரகசார் 8 இரதம் ரசம். 8 ரசத்துக்கு மேலே 9வது ரசம் உயர்ந்தது. அபயசனம் அப்புறம் தயை கருணை ஓணம், ஐயோ பாவம் கருணை ஓணம், அது ஒரு குணம். இது தயாபூதேஷு எந்த உயிராக இருந்தாலும் கருணை வேணும். அலோலுத்வம் பேராச கூடாது. தானம் பண்ணுவது தானம் பண்ணணும், இவ்வளவு கொடுத்தா போகணும் இவ்வளவு கொடுத்தா போகணும் அப்படி என்ற அறம்புத்தி அதுல வரக்கூடாது. பேராசை கூடாது. மார்த்தவம் மிருதுவான தன்மை இருக்கணும், சாஃப்ட்னஸ் மிருதுவான தன்மை இருக்கணும். இவ்வளவு கடகடா கோபம் மனத்தாலே செயலாலே வாக்காலே இதெல்லாம் கிரௌரியம் கூடாது. மார்த்தவம் வேணும், கிரீகி வெட்கம் வேணும், அந்த வெட்கம் வேணும், வெட்கப்பட வேண்டும், வெட்கம் வேணும். ஐயோ இவ்வளவு உபகாரம் பண்ணாரே ஒண்ணுமே செய்யலையே, வெட்கப்படணும். விராட்டே வெட்கப்படுற சொல்ல போற கை கூப்பிட்டானே அப்படி தலை குனிறாளாம். பிராட்டி வெட்கப்படுறான், இவனுக்கு என்ன தரணும் எது வேணாலும் தரலாம். ஆனால் நம்ம செய்கிற செயலுக்கு வெட்கப்பட வேண்டும். அச்சாபலம் சபல புத்தி கூடாது. இன்னொரு சொத்து அபகரிக்கிறது, நாக்குக்கு ஆளாகிறது, இதனால் சபலங்கள் கூடாது. தேஜா தேஜஸ் கர்மாவை அனுஷ்டிக்கிறதுனாலே வேதம் தபத்தினாலே தேஜஸ் வரும். தேஜஸ் க்ஷமா பொறுமை போகணும். எவ்வளவு இம்சை பண்ணாலும் எவ்வளவு கடவுள் சொன்னாலும் பெருமாள் புத்திரர்களே சிசுபாலன் வையத்தலாம் க்ஷமை வேணும். பூமியுடைய அம்சம் அது க்ஷமை. அதனால க்ஷமானே பேர் பூமிக்கு. எவ்வளவு தோண்டினாலும் பொத்துக்கிறா. ஆனா நமக்கு விளைச்சல்னாலே வளையல் விளைச்சல் நெல் தானியங்கள் எல்லாம் தரா. அக்ஷமானே பேர் பெருமாளுடைய பிராட்டியில ஒத்தியவள் ஸ்ரீபூமி நீளா. அவனுக்கு க்ஷமான்ற குணம் வேணும். திருதிகி தைரியம், இறங்கிட்டு போய் தைரியம் காலை வச்சுட்டு பின்னாடி வரக்கூடாது. நான் இது ஆரம்பிக்கிறேன் இன்னைக்கு ஆரம்பிச்சுவான் அவனு விட்டுருவான். வடக்கை தேனா தெற்கை தேனா பரியாசம் பண்ணுவான். வட இந்தியக்காரன் தென்னிந்தியக்காரன் ஆரம்பிப்பான் விட்டுருவான். அப்படிதான் வாஸ்தவா சில பேர் இருக்கான். ஆரம்ப சூறாக தட்சிணாத்தியாக நான் வடக்கு வட இந்தியன் ஆரம்பத்தை சுரத்தம் காட்டுவான் அவனை விட்டுருவான். அப்படிங்க கூடாது. திருதிகி சௌச்சம் சுத்தமா இருக்கிறது, ஆதாரமா இருக்கிறது. நாத்தியமானதா ரொம்ப கர்வம் கொள்ளக்கூடாது. இப்படிலாம் இருக்கிறது சம்பத், சுர சம்பத், சாத்விக சம்பத். இது எது தட்டாகலாம் ஆசிரிய சம்பத்து, இது தெய்வீக சம்பத்து. இப்படிலாம் நல்ல குலத்தில் வளர்ந்தவனுக்கு நல்ல சம்பந்தம் பெற்றவனுக்கு வரும். இது சொன்னது எவ்வளவு அபிஜாதஸ்ய பாண்டவே. இப்படி குணங்கள் வேணும், இத்தனை குணம் வேணும். இவ்வளவு குணம் இருந்தாலும் 40 சம்ஸ்காரம் இருந்தாலும் இத்தனை குணம் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. கௌதமர் சொன்னார் அதெல்லாம். 40 சம்ஸ்காரம் இருந்து இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? 40 சம்ஸ்காரம் ஜாதகம் நாமகரணம் அன்னப்பிராசன் இப்படி ஒரு மனுஷன் பிறந்ததுன்னு போற வரைக்கும் 40 சம்ஸ்காரங்கள். சம்ஸ்காரம் சுத்தப்படுத்து, ரிஃபைன் பண்றது. ரிஃபைன் பண்ண என்ன பிரயோஜனம்? அந்த பாஷைக்கு சம்ஸ்கிருதம் பேரு. பாலி வடக்க பாலி சிவ பாஷையெல்லாம் வந்து பச்சையா இருந்தது. அது தேவ பாஷை, அதை சுத்தப்படுத்து தேவ பாஷை. சம்ஸ்கிருதம் பேரு. இப்படி ஜாதகணங்கள் பண்ணாதவன் அவன் பிராமணனே இல்லை. பிறந்தா ஜாதகம் பிறந்தது ஒரு கருமா, மந்திரவத்தாக பேர் வைக்கிறது ஒரு கருமா, சாதம் விடுறது ஒரு கருமா, குடும்பி வைக்கிறது ஒரு கருமா, உபநயந்து ஒரு கருமா, அப்புறம் விரதங்கள் விவாகங்கள் இப்படி கடைசி அந்திமகிஷின்னு மரணாந்தம் பண்ணக்கூடிய ஒரு கருமாக்கள். இப்படி 40 சம்ஸ்காரம். இந்த சம்ஸ்காரம் என்னன்னு என்ன பண்ணணும்? சம்ஸ்காரஹீனே பசுபிஸ்தமான. சம்ஸ்காரம் இல்லாதவன் மிருகம். சம்ஸ்காரம் உண்டா? பசு நாய் மாட்டுக்கிறான். நம்ம தூங்குறது அதுவும் தூங்குறது, நம்ம சாப்பிட்றோம் அதுகளும் சாப்பிட்றதுகள், நம்ம தாம்பத்தியம் அதுவும் தாம்பத்தியம் பண்றதுகள். அப்ப அது என்ன இந்த அறிவு தான் இருக்கா? இந்த சம்ஸ்காரம் ஏன் மனுஷனை மேல் மேல் குடம் பண்ணி சுத்தமாக்கும்? சரி சுவாமி, 40 சம்ஸ்காரம் பண்ணிட்டேன். கீதையில் சொன்னாரு இந்த தெய்வ சம்பத்தில் என்ன பிரயோஜனம்? இத்தனை சம்ஸ்காரம் பண்ணனால பிரயோஜனம் இல்லை. கௌதமர் சத்வாரிஷத்ம்ஸ்காராக இவ்வளவு சம்ஸ்காரம் பண்ணிட்டான், சுத்தமானவன் தான். ஆனா ஆத்மகுணம் இல்லை. அஷ்டாவ ஆத்மகுணாக குறைஞ்சது 8 ஆத்மகுணமா இல்லை. கீதையில் நிறைய சொன்னார் 8 ஆத்மகுணமா இல்லாட்டாக அவன் பிராமணன், அந்த பிராமணனானவன் மோட்சம் போக முடியாது. அஷ்டாவ ஆத்மகுணாக கௌதம சொன்னார் 8 குணமா பண்ணிக்கோ. தயா சர்வபூதேஷு சாந்தி அனசூயா சௌச்சம் அநாஜாத மங்களம் அகாற்பண்யம் அஸ்புஷா அஸ்பிருகா தயை இருக்கணும், எல்லா ஜீவன்களுக்கும் சாந்தி இருக்கணும், பொறாம இருக்கக்கூடாது, அசுத்தமா இருக்கணும், சோம்பல் தன்மை இருக்கக்கூடாது, எப்பவும் மங்களமான காரியத்தையே பண்ணிட்டு இருக்கணும், அகார்பண்யம் அறகுறையா எல்லாரும் செய்யக்கூடாது, பூர்ணமா பண்ணணும் எல்லாத்தையும். அஸ்பிருகா இன்னொத்த சொத்துல ஆசை வைக்கிறது எல்லாம் கூடாது. இந்த எட்டு குணமாவது வச்சியானா 40 சம்சாரம் பண்ணா ஒரு மோட்சம் உண்டு. 40 சம்சாரம் பண்ணிட்டு நான் பரிசுத்தன் சொன்னியானா ஆத்ம குணம் இல்லைனா பிரயோஜனம் இல்லை அப்படி சொன்னார். அதனால தாக்கல் இதெல்லாம் எட்டு ஆத்ம குணம் சொல்றாரு கௌதமர் அனுபவிச்சோம். அபிஜாதாக இதெல்லாம் நன்னா இருக்க வரது நன்னா பொருள் இருக்கும். நீ அபிஜாத வம்சத்தை பிறந்தவனே அபிஜாதான்னு சொல்ற அர்ஜுனே கூப்பிடுறார். என்ன மாதிரி வம்சம்? குரு வம்சம், பாரத வம்சம், அப்படிப்பட்ட வம்சத்தை அபிஜாதா அபிஜாத்தியம் அபிஜன வித்யா சம்பந்தம். ஒருத்தர் மின்னுக்கு போறது நல்ல குலத்தை பிறக்கணும், அதுக்கு பூர்வ சுகத புண்ணியம் வந்தாலும் நல்ல குலத்தை பிறக்க முடியும். அபிஜன வித்யா சம்பந்தம் அதெல்லாம் ஆபசம்பத்தை சொல்லிருக்க. ஆசுர சம்பத்தை தெய்வ சம்பத்தம் அனுபவிச்சோம். நெய்வாசுர பிரபதிகளை பிரபந்தி போதும் ஆள வந்தாலும் சொல்லிட்ட. அப்படி இந்த ஸ்லோகமானது எல்லா குணத்தையும் அஞ்சனம் மை போட்டு வேதத்தை கடைஞ்சி மை வேதம் என்கிற ஞானம் என்கிற மை போட்டு எம்பெருமானுடைய விடங்களை நாம் கண்ணாலே பார்க்கணும். உபரிஷத்து அப்பதான் தெய்வம் தெரியும், அப்பதான் தெய்வீ சம்பத் உனக்கு வரும். தெய்வீ சம்பத் வராது போயிடுவான். நம்ம ஆச்சாரியம் என்ன மாதிரி வம்சத்தை பிறந்திருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த 12வது ஸ்லோகமானது மனசு விரசதா கிருஷ்ணா பக்தி சித்தம் அஞ்சனேன ஸ்ருதி சிரசினிக்கு உடம் லக்ஷ்மி தே வீக்ஷமானாக நிதிம் இவ மகிமானம் புஞ்சதேயேபி தன்யாக நனு பகவதி தெய்வீம் சம்பதம் தேபி ஜாத்தாக. அடுத்து 13வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறார். ஜெகதைதி தேதி மகேயாம் சமர்த்தியம் ஸ்ரீஹி ஸ்ரீ சூக்தம் பகுமுகியதே காஞ்ச சாகானுசாகம் ஈஷ்டே கச்சித் ஜெகதைதிய பௌருஷே சூக்த உக்த சஞ்சத்துக்கம் பதிம் அதிஜகௌ உத்தரச்சானுவாக. உன் பெருமை பெருமாளுடைய பெரிய எல்லாம் யாருன்னு வேதங்கள்லாம் சொல்லப்படுறது. இந்த லோகத்துக்கு தலைவே நீதானே, பெருமாள் தலைவன் சரிவே உற்றுவா. பெருமாள் எப்படி தலைவனோ நீதான் தலைவி. அத்தேசா நா ஜெகதோ விஷ்ணு பத்னி ஈசன் ஆள்பவன் ஈசா ஈசானா ஈசானன் அவன் ஈசானா ஸ்ரீ பிராட்டி இருக்கா அப்படி அப்படிலாம் வேதங்களே சொல்லி போச்சு. யார் சொல்ல முடியும்? வேதங்களை ஒத்துக்காத நீ போ, வேற எங்கேயா போ. வேதங்களை ஒரு தப்பா பேசுனா நீ எங்கேயா போ. ஆச்சாரியால என்ன சொல்றா? வேதங்கள்ல ஸ்ரீசூக்த அத்தேசா நாஜகோ விஷ்ணுபத்தியின் எஜுர்வேதம் காட்டகம் அவன் பெருமையெல்லாம் ரிக்வேதமான ஸ்ரீசூக்தம் அங்கங்க எஜுர்வேதங்கள்ல சாமவேத ஸ்ரீசூக்தம் இப்படிலாம் உன் பெருமை வேதங்கள்லாம் சொல்றதே பெருமா சொல்றது. அதனால வேதங்கள்லாம் பெரிய தலைவரும் தலைக்கார் நாராயணன். அவளுடைய பத்னி யாரு? நீ தான். அவன் யாரு? ஈசானம். நீ யாரு? ஈசானம். வேதங்கள்லாம் சொல்றது அதான் சொல்லி வர்றாரு. பிராட்டியோட நேராவே போறது வேதம் சொன்னா அப்புறம்தான் மற்ற இடத்துக்கு போகணும். ஸ்ருதி ஸ்ருதி வார்த்தம் ஸ்மிருதி ஸ்ருதி சொன்ன அர்த்தத்தை தான் ஸ்மிருதி போறது. ஸ்மிருதி போன அர்த்தத்தை தான் ரிஷிகள்லாம் சாஸ்திரம் பண்றான். அது போன அர்த்தத்தை தான் புராணங்கள்லாம் வருது. அது அர்த்தத்தை தான் வெளியில தெரிவிக்கிறது இதிகாசங்கள். மகாபாரதம் ஸ்ரீமத் ராமாயணம் இதிகாசங்கள் புராணங்கள் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா அர்த்தத்தை தெரிவிக்கணும். கொஞ்சமா தெரிஞ்சிருந்தா போறோம். வேதத்தை மட்டும் ஏற்கனவே சொல்லுவேன். பிபேதி அல்பஸ்ருதாத்வேதா மாமயம் பிரதரிஷ்யதி. வேதம் பயப்படுறதான், என்னை மட்டும் கத்துனது அர்த்தம் தெரிஞ்சு வரானே, உள்ளத்தை எங்க தெரிய போகுது, என்னை விவரிக்கிற ஸ்மிருதிகள்லாம் இருக்கேன், புராணங்கள்லாம் இருக்கேன், இதிகாசங்கள்லாம் இருக்கு, இதெல்லாம் தெரியாத அர்த்தம் சொல்ல வந்தான் பாத்தியா? நடுங்குறதான் வேதம், நடுங்குறதான். என் உண்மையானத்தை இவன் சொல்லுவானா? பிபேதி அல்பஸ்ருதாத்வி அறவறு ஞான உள்ள வந்து வேதமே இதிகாச புராணங்கள்லாம் சுஷ்க வேதம் மட்டும் அத்தியனம் பண்ணி அது அர்த்தத்தை அறவறியா தெரிஞ்சவன் அறவறு ஞானம் ஞானி. பிபேதி அல்பஸ்ருதாத்வேதா மாவயம் புதரிஷ்யதி என கொண்டு போவான். வேதங்கள்லாம் அசேதானா ஜெகதோ விஷ்ணுபத்னு சொல்லுது. வேதமே சொல்லிருக்கு ஈசானான்னு சொல்லிருக்கு. ஈசானா திருவாதிசாம் விஷ்ணு பத்தி கோரா எதிர்வேதம் சொல்லிட்டு திறமானவள் அவள் விநாயி கிரவதி சவி தராதி பத்தி அப்படின்னு அனுபவிக்கிறமே பிராட்டியை பத்தி. திருவாதிசாம் லோகத்தில் நாலா திக்கும் இருக்கக்கூடிய அவளை ஆளக்கூடிய சிரமா உள்ளவள் துவா. விஷ்ணு பத்னி, யாருடைய பத்னி? எது சொல்ற விஷ்ணு பத்னி. விஷ்ணுனை எங்கும் பரவி இருக்கவன், உள்ள போருபவன். அதே மாதிரி இவளும் விஷ்ணு பத்னி. எல்லா கர்மாக்களின் பத்தி பத்னிகள் ரெண்டே சேர்ந்துதான் அதிகாரம். யாகம் பண்ண நான் வேணா பத்னி வேணா உட்கார முடியுமா? பண்ண முடியாது. அதனால பத்னின்னு பேரு. அந்த யாக நெருப்பை காப்பாத்தி வைக்கிறவளே இவதான், அதனால பத்னி பேரு. இல்லைன்னா தாரா எத்தனையோ பேர் இருக்கு பத்னிக்கு. பத்னி யாக பத்னி. நீங்க பெருமாளே நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சரணாகத ரக்ஷணம் யாகம் பண்றணும். யாகத்துக்கு பத்னி வேண்டாமா? நீ யாகம் பண்ற பேராட்டி பக்கத்துல இருக்கா. தானங்கள்ல கூட கருமாக்களை பார்க்குவேன் கூச்சத்தாலே. பத்னி புரோஷிச்சாதான் தானம் பண்ண முடியும். இவனே எடுத்து எடுத்தும் போது தானம் பண்ண முடியாது. அவ அனுமதி வேணும். ஏன்னா உள்ள இருக்கிற சொத்துக்களுக்கு எவ்வளவு இருக்கு எவ்வளவு கொடுக்கலாம் அவ்வளவுதான் தெரியும். கொடுக்கறான்னா தானம் பண்ணலாம். அப்படிதான் மகாபலி தானம் பண்ணா, வாகன அவதாரம் வேஷம் போட்டு வந்தார். அவன் தானம் கொடுக்க மூணு அடி கேட்ட குழுவிட்டான், கிண்டி எடுத்தான் புரோஷம் பண்றதுக்கு. அவருக்கு ஆதார சுக்கராச்சாரியர் அரசுராச்சாரியர் ஐயோ கொடுத்தா தான் என்ன ஆறுது அப்படின்னு தர்பத்தால அந்த ஒரு வண்டா போய் அதுல கிண்டியில வாயில போய் பூந்துட்டார். தார விழாதோ இல்லையா? தார விழுந்தா புரோஷம் பண்ணுவா பத்னி போயிடுவாங்க அப்படி கொடுத்துருவாங்க. அது பெருமான் வாமனான பண்ண கிண்டினர் தர்பத்தால் அவளுக்கு சுக்கரங்கள் கண்ணு போய் அண்ணன் சுக்கரன் ஒரு கண் கிடையாது ஆச்சாரியன் அசுர ஆச்சாரியன் அச்சேதானா சகதோஜா மனோதா. அவள் பூஜிக்கப்பட்டவள் மனோதா. இந்த பிராட்டியானவள் விஷ்ணு பற்றி பூஜிக்கப்பட வேண்டியவள். விஷ்டம்போதிவோ தருணஹா விஷ்டம்பஹா. பிராட்டியை பெருமாள் எப்பவும் மடியில வச்சிருக்கா வேலை சொல்லிருக்கு. விஷ்டம்பஹ தருணஹா அச்சேதானா சுவாமி பூதாவோ அப்படி சொல்லக்கூடியவள். விஷ்ணுபத்னி ஈசானா தேவி புவனஸ்யாதிபத்னி காடகம். ஈசானா தேவி ஸ்ரத்தான்னு பேர் விடுங்க. அவதான் ஈசானா. அவதான் புவனஸ்யாதிபத்னி. எல்லாருக்கும் அதிபதி பெருமாள் இவ அதிபத்னி. சமானமான அதிகாரம். ஆகினாலே தேவதரியும் மனுஷேஷு விஷ்ணுபதி சொல்லிட்டாரு. ரெண்டு பேருக்கும் சொல்லியும் தேரு, ரெண்டு பேரும் சமன் சொல்லிட்டாரு. எப்படி விஷ்ணுபுரான் சொல்றாரு? தேவதரியும் மனுஷேஷு. தேவதைகளை சித்தி பண்றார், மிருகங்களை சித்தி பண்றார், மனுஷாவை சித்தி பண்றார், எல்லாம் பெருமாள் இருக்காருன்னா எப்படி பெருமாள் இருக்கார், எப்படி பிராட்டி இருக்கா? புன்னாமா பகவான் அருகி மேஸ்கலைஞ்சி என்ற வேடல்தான் பெருமாள். ஸ்ரீநாமினி லக்ஷ்மீர் மைத்ரேயர் ஸ்ரீ சிவனைஞ்சி என்றெல்லாம் பிராட்டி. ரெண்டு பேர் அப்படின்னாச்சு லோகம் பூர் இவாத மாத்தி மாத்தி இருக்கா. எந்த வேடு சொன்னாலும் நானியோர் வித்யதே பரம். உதாரணம் சொன்னேன் பத்தின்ற ஸ்ரீலிங்கம் பிராட்டி இருக்கா. தாராக தான் பத்தின்னு அர்த்தம். அது புல்லிங்கம், அங்க பெருமாள் இருக்கா. அந்த வேர்ல அது ரெண்டு பேரும் பிரிக்க முடியாது. ஸ்ருதியில காட்டியபடி இப்படியேதான் தேசியம் காட்டினார். இதே வேர்டு எடுக்கிறார். அச்சேதானா ஜெகதீதியா சூரியதே விஷ்ணு பத்னி தஸ்யா ஸ்தோத்திரம் விருதமிதம் வெங்கடேசேன பத்யாம் பூஸ்துதியில அஸ்யா அச்ச ஈசா. அவளும் ஒரு பிராட்டி. ஜெகத்துக்கெல்லாம் பிராட்டி நியமிக்கிறவள். இப்படி வேதமே சொல்லிட்டு இந்த விஷ்ணு பத்தியே அஸ்வேதானா ஜெகதீயா சூயதே விஷ்ணு பத்னி. அதே மாதிரி ஸ்ரீஸ்துதிக்கும் எடுக்கிறார் தேசிகன். அஸ்வேதானா தபசு ஜெகதா சம்சயந்தி முகுந்தம் லக்ஷ்மி பத்மா ஜலதிதனையா விஷ்ணு பத்யந்திரேதி அஸ்வேதானா தமசி ஜெகதா. நீ பிராட்டியே, நீ ஜெகத்துக்கெல்லாம் ஈசானா வேதம் அதே சொல்ல அஸ்வேதானா. ஆனா நீ என்ன பண்ற? நான் தான் இதர தெய்வம் பொன் தெய்வம் கெருவமாயிருக்கியா? நீ அப்படியும் இருந்து கூட சம்சயந்தி முகுந்தம் பெருமாள் திருமாவில் இருந்து அவருக்கு பத்னின்னு இருக்க நீ. அதனால உன் பேர் சொன்னாலே போறாதா? லக்ஷ்மி பத்மா ஜலதிதனையா விஷ்ணு பத்தீந்திரேதி. உனக்கு திருநாமாக்களை சொன்னாலே போறோம். என்ன ஆமானி வேதங்களை சொன்ன பேர்கள் உன் பேரையே சொன்னா போறோம்னு பிராட்டி திருநாமத்தை பத்தி அத்தியேசான தேசியம் சீர்த்து சொல்ற. இவ்வளவு என்ன செது ஸ்லோகம், நாலு ஸ்லோகம் போறோம். அறுபது ஸ்லோகத்தை கிட்டத்தட்ட பண்ணாரு. ஆள வந்தார் பெருமாளை பத்தி ஸ்தோத்திரம் பிராட்டி ஆரம்பிச்சார். நாலு போறோம்ட்டார். எவ்வளவு சொல்ல முடியும், சொல்ல முடியுமா? நான் கடைசியில் சொல்றார் நாலு ஸ்லோகமும் கூட என்ன சொல்லணும். உன் பேர் என்ன? என்ன ஸ்லோகம் போனோம்? ஸ்ரீவித்யேவஜநாமதே சீர்து பேரே போருமே. விஷ்ணு புராணம் என்ன சொன்னா? இந்த ஸ்துதியிலே தயாதேவி பரித்யக்தம் சகலம் புவனத்ரயம் வினஷ்டப்ராயபவதே ஸ்வேதானியம் சமாதி சமேதிதம். அதனாலே பெருமாளுக்கு பிரியமான ஒருவர் விசேஷாபி தேவதேவச விஷ்ணோஹோ, அதனால் விஷ்ணுவை பற்றி சொல்லிட்டு பிராட்டி வாண்டான்றவார் அதோ வெளியிடவார். தைசாதேவி இது தைசாதேவி நினைக்கணும். ஆனால் இந்த சொல்லி பண்றாங்க பயா தேவி துருவாசாவத்தாரை களையந்த இந்திரன் பிராட்டிய ஸ்தோத்திரம் பண்றான். பிராட்டி ஸ்தோத்திரம் கடல்ல வராது, ஸ்தோத்திரம் பண்றான். பெரிய ஸ்தோத்திரங்கள் ஆகா நல்ல களை வந்திருக்கும். பிராட்டி பிரத்யமான இந்திரனுக்கு பயா தேவி வைத்தம் சகலம் புவனத்திரயம் மூணு லோகம் மங்களம் ஆயிடுத்து, நஷ்டமாயிருந்ததான் இப்ப நல்லா படிச்சுன்னு வந்துருச்சு எங்களுக்கு அனுகூலமா இருக்கு சீஹி பெருமாளே. அப்ப அதுதான் சொல்றார் இதுதான் ஸ்ரீசுத்தம் சொல்லிட்டு பகுமுகையதே. எவ்வளவு சேர்ந்த ஸ்ரீசுத்தம் பக்தர் சொல்றார் பகுமுகையதே ஸ்ரீசூக்தம். அது மட்டுமா சொல்றது சாக்கா அனுசாக்கம் எல்லா வேதத்தையும் சொல்றது பலபடி காட்டுறது. ஒன்னா ஸ்ரீசுத்தம் பாருங்க பதம் பதமா பாருங்க சரி என்ன வரணும் உதாரணம் எவ்வளவு சொல்றது. அப்படிப்பட்ட ஸ்ரீதேவ சொல்றது காடக சொல்றது சத்யாதேவோ தேவத்தோமசே சொல்லிருக்கும். சத்தான்ற அந்த பிராட்டியாலே பெருமாளுக்கு ஒரு மங்களம். சத்தயாதே போதே வத்வமஸ்துதே சத்தா பிரதிஷ்டா அப்படி சொல்லி அமுதம் துகானான்னு சொல்லுது. உபசமஜா தானோ லோக அமுதம் துகாது மோட்சத்தை தரணும்னே சொல்லுது காடகம். மோட்ச பெருமாள் தான் தர்றார் முகுந்தன் பேராச்சு பிராட்டி சொல்லி அவர் தர்றார். பிராட்டி ஆசைச்சா மோட்ச தரவன் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட பகுமுகையது பலவிதமாக வேதங்கள்லாம் உன் பெரிய போத்தம் பண்ணிட்டே சொன்ன உபனிஷத் சொல்லித்து சேதா சொல்றதுவான்யம் அதிபகா. இவர் தான் பெருமாள் அதிபன், அவன் அதிபன், இவன் அதிபனுக்கு பத்னி. எஸ்மின் லோகா அதிஷ்டிதாஹேபத கஸ்மை தேவாய் ஹவிசா விதேம ஈசன்ற பகத்தை சொல்லித்து அப்பேற்பட்டவர்களான யாகங்களாலே ஹவிசை கொடுக்கிறோம். அவளுடைய பத்னி இவள் யஜ்ஞபத்னி. அதனாலே கஸ்மி தேவா ஹவிசா வெப்பட உயர்ந்த தேவதைக்கு அதை ஸ்வேதா சொல்றதுன்னா அப்படி சொல்லிட்டேன். சதன்மயோ பவு ஈசே ஈசேன்ற பதம் எல்லாரையும் நியமிக்கிறவன் ஞானம் கொடுக்கிறவன் எங்கேயும் போக்குறவன் புவன் அஸ்தி கோப்தா எல்லாத்தையும் ரட்சிக்கிறவன் அவன்தான் ஈசன் அஸ்தி ஜெகதா அவனுடைய பத்தி ஈசானா. ஒரு வேதத்தாரை சொல்றதை ஸ்ரீசுக்தா சொல்றது பகுமுகியது. புருஷசூக்தம் எல்லா வயதும் சொல்லப்படுறது. வைஷ்ணவியான் புருஷசூக்தம் சொல்லப்படுது. ஈஸ்வரேயம் சர்வபூதானாம் ஸ்வாமிஹோபக்வயேஷியம் ஸ்ரீசூக்தம். அவன் ஈஸ்வரன் சொல்லிட்டு ஸ்வேதா சொல்றதை அனுபவித்தோம். ஏ பிராட்டியே சர்வபூதானாம் ஈஸ்வரியம் உன்னை நாங்கள் கூப்பிடுறோம் இங்கே ஆவாகனம் பண்றோம். நீ எங்களுக்கு நிலத்தலாந்தனம் சுத்து பிபாசாம் மதாம் ஜேஷ்டாம் அலக்ஷ்மியும் இதெல்லாம் உன்னை சோத்திரம் பண்ணி சரணம் அடைஞ்சு இதெல்லாம் நாங்கள் ஒழிச்சிடோம். பசி தாகம் அழுக்குகள் பாவங்கள் ஜேஷ்டன்ற லட்சுமி ஜேஷ்டன்ற லட்சுமி ஜேஷ்டாதேவின்ற மூத்தவள் ஜேஷ்டன்ற மொழி அவளையும் ஒழிச்சோம். அப்படிப்பட்ட அசேஷானதியான லட்சுமிக்கும் மூத்தவளான அந்த ஜேஷ்டாதேவி எங்களை வரமாட்டாள். ஏன்னா சந்திராம் பிரபாசாம் யசுசா ஜுவலந்தீம் இது லட்சுமி சரணாகி வந்து சொல்வார் ஸ்ரீசூக்த வரது. அப்படிப்பட்டவளை நாங்கள் சரணாகி வருகிறோம். காவோ தாஸ்யோஸ்வான் விந்தேயம் புருஷானகம் பசுக்கள் பசுக்கள் எல்லாம் குதிரைகள் எல்லாம் எங்களை வந்து அடையணும். மங்கள வஸ்துக்கள் இப்படிதான் சரணாகி அதை பண்ணி பெருமான இஷ்டத்தெல்லாம் பிராட்டியிட கேட்கிறது. அதுக்கப்புறம் வேஷ்டி விட்டு மந்திரம் ஆவகன் தேவிதன் வாதா ஒரு வாடாஜீர மாத்மனா வாசாகம் திருமகாவச்சா அன்னபானேட சர்வதா ததோ மேஸ்ரியமாவகான உபனிஷத் சீக்ஷாவலியில வேஷ்டி ஊத்துக்கிற மந்திரம் வேஷ்டி ஸ்ரீய நினைக்கணும். ஆவகம் தீவிதன் வானா பிராட்டி எங்களுக்கு என்ன பண்ணணும்னா உங்களை கூப்பிடுறோம் ஸ்ரீய கூப்பிடுறோம் நல்ல வஸ்திரத்தை தர வேண்டும். வாசாகம் திருமகாவச்சா நல்ல வஸ்திரங்கள் வீட்டுக்கு வேண்டிய யாகங்களுக்கு ஆராய்ச்சி வேண்டியதான் பசுக்கள் தாவசிய சாப்பிட்றதுக்கு பெருமாள் திருவாதனம் நாங்கள் அந்த திருவாதனத்தை கண்டெழுப்பட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு அன்னம் அதே மாதிரி தாகத்துக்கு தீர்த்தம் எல்லாம் எங்களுக்கு கொண்டு கூடியது லட்சுமியானவள் அவளை கூப்பிடுறோம் இதெல்லாம் எங்களுக்கு வேணும். ததோ மேசி அமாவகான் சொல்லிட்டு வேட்டி கொடுத்துக்கிறான் ஆன்மீகத்தை சொல்றோம். இதே பெரும் பகுமுகையதே வைகுண்ட சுரத்தில் ஆழ்வான் சொல்லுங்க சர்வஸ்து அனுகதம் பிராட்டி எல்லா வயசுலயும் போறது, பெருமாள் எல்லா வயசுலயும் வர பிராட்டி அப்படிதான். ஸ்திரம் அவள் ஸ்திரமான துருவான சிறுத்து வேதம் இவளை, ஸ்திரமானவள் ஸ்திரமானவன் அப்பிரகம்யம் நாராயணாக்வயசரம், நாராயணான கூப்பிடக்கூடிய ஒரு திருநாமம். அதனால சூக்தம் பௌருஷம், அப்படி உயர்ந்த சூக்தம் பௌருஷம் நாராயணனுக்கு தான் சொல்றது. புருஷம் புருஷம் வேதாகவன் சொல்லியே போனா கூட யார் புருஷன், ஸ்ரீஷ்டதே லக்ஷ்மி ஸ்தபத்யம் சொல்லக்கூடிய அவன் தான் சொல்றது. ஐசே அஸ்கர் திபதஹோ, அப்பேற்பட்ட பவித்திரமான உத்தமமான புருஷன் அப்பேற்பட்ட உடைய பத்னி ஐசே அஸ்கர் நித்தியமேவே அவன் தான் சொல்லிது. நாராயண பரம் பிரம்ம தத்வன் நாராயண பர, நாராயண பரோ ஜோதி ஆத்மா நாராயண பர, நாராயணன் பரம் பிரம்ம பிரம்மேசானன் இவ பிரம்மேசானி, நாராயணன் பரம்பிரம்மன் உபனிஷத்தை அவனுக்காக உயர்ந்து யார் தத்துவம் அவன்தான் நாராயண பரம்பிரம்ம நாராயணன் தத்துவம் பர நாராயண பரோ ஜோதி, அவன் உயர்ந்த ஜோதி, அவனுக்காகட்டும் பரமாத்மா யாரும் கிடையாது. நம்ம ஜீவாத்மான பரமாத்மா, ஜோதி ஆத்மா நாராயண பர பரம்பிரம்ம பரந்தத்துவம் பரஞ்சோதி எல்லாம் பெருமாள் தான். சாமானிய புத்தி ஜனகாச்சா சதா அதிசப்தாக வரதாஜபந்த தேசியன் சொல்றார், சாமானிய புத்தி ஜனகாச்ச சதா அதிசப்தாக தத்வாந்தர பிரமகிருத்த சிவாதிவாஜ நாராயணே துவை கரீச வகந்தி அனன்யம் அன்பத்தவர்த்தி பரிகல்பிதம் ஐக்ககண்டம். எல்லா வேதையும் பார்க்கணும், ஒரு வேதம் என்ன சொல்லிட்டு அந்த இடத்துல அதே பதம் வரகட்ட இன்னொரு வேதம் என்ன சொல்லிட்டு பல வேதம் என்ன சொல்லிட்டு சத்துன்னு சொல்லிட்டு சத்து சொன்ன பெருமாள் தெரியுதா, நாராயணன் தெரியுதா, தெரியல. சப்ரம்மா சதி வர்த்தேந்த சோக்ஷத பரமஸ்வராட் பரமஹா ஸ்வராட் சிவன் பிரம்மா இந்திரன் எல்லாம் பெருமாளை பற்றி தான் சொல்லி உத்தர நாராயணமாக சொல்லிட்டு சாமானிய புத்தி ஜனகாக கத்துன்னு சொன்னா சாமானிய புத்தி தான் வரும், பெருமாள் தெரியுதா, நாராயணன் தெரியுதா, லட்சுமி நாராயணன் தெரியுதா, தத்வாந்தர பிரமம் வேறு தத்துவம் ஈஸ்வர் சத்து சொன்னா பிரம்மவா இந்திரன் தான் பிரம்மத்தை உண்டாக்கும் அப்படி நேரம் பார்க்கணும். சிவாதிவாச்சகா சிவையேவ கேவலகான்னு சொல்லிட்டு அப்ப சிவன் ஒருத்தன் தானா மத்தவா இல்லையா, நேரே ஒரு வார்த்தை பார்த்தா அதான் தெரியும். நாராயணே துவைகரீஷே வரதராஜனே தேசம் கூப்பிடுற நாராயணனே உன்னைக்கு இத்தனை பதங்கள் சொல்லிட்டு அன்பத்தவர்த்தி எது எது ஒட்டும் பாரு ஏக கண்டியம் வேதங்கள்னா நாராயணன் அவன் தான் நாராயணன் சுகிர்த்து மாதா பிதா சுகிர்த்து எல்லாம் கசில் யாரு நாராயணா என்று சொன்னாலே இவன் சொல்லி வேதாந்த கவசம் பராந்த செய்வதால நிராகரிக்கப்பட்டார். இவர் தத்துவம் எல்லாம் பிராட்சியுடைய ஒரு கிருபியினாலே வருது. உத்தரானுவாகம் ஸ்ரீஷ்டதே லக்ஷ்மி சபத்யவ் யாராலே அந்த புருஷன் பிரகாசிக்கப்படுறான், உன் பக்கத்து யாருன்னு தெரியும், ஒரு பக்கம் ஸ்ரீதேவி ஒரு பக்கத்து பூமி தேவி, ஸ்ரீஷ்டதே லக்ஷ்மி சபத்யவ் அகோராத்தே பார்த்தி அதனாலே அசேஷானா வேதமேனி ஈசானன் ஈசானான் சொல்லிட்டு நீயே ஈசப்பி போனா போதும் விட்டு கொடுக்கிறார் தனக்கும் தலைவராக பெருமாளை. அஸ்யேஷானா ஸ்தோத்திரம் அனுபவிக்கிறோம், அஸ்யேஷானா ஜெகதீசே அதீமகே வெறும் ஸ்லோகமா சொல்றோம், வேதாத்தியனம் பண்றோம் வேதா வேதத்தவர சொற்கள் எல்லாம் அஸ்யேஷானா ஜெகதோ விஷ்ணு பத்ரி அஸ்யேஷானா ஜெகதீசே அதீமகே யாம் சமருத்தியம் ஹே ஸ்ரீஹி ஸ்ரீசூக்தம் பகுமுகேதே தாஞ்ச சாகா அனுஷாகம் ஈஷ்டே கஷ்டித் ஜெகத இது யா பௌருஷே சூக்த உக்தா தஞ்ச சொத்கம் பதிம் அதிஜகம் உத்தரச்ச அனுவாக்கான்னு சொல்லி முடியுது. கவிதாக்கே சிம்மாய் கல்யாண சுரிதாமே ஸ்ரீமதி வெங்கடேசாய் வேதாந்த ஒரே நம அப்பேற்பட்ட லட்சுமி நாராயணம் எல்லா பிரார்த்தனை உபன்யாசம் முடிக்கிறேன். சுபம்.